ஸ்ரீ மாதவான்வய சுதாம்புதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீநிவாச குருவரிய கிருபார்த்த சக்கரம் ஸ்ரீநவ்யரங்கயதி வரிய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண தேசிகேந்திரம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜயதி கிருபயாரங்கிணி நஸ்தபாரம் தாப்தமாந்தயமனுகணம் சிஷ்டதாபூர்ணமியம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஸ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதி வரமனகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி. வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபார்த்தபோதம் பாதயுக்மசரசீருஹபிருங்கராஜம் த்ரையந்தயுக்மகிருதபூரி பரிஶ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ருத்யந்தராமானுஜயதி நிருபதே ப்ராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாசராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே ஜ்ஞானவார்த்திம். ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வய முனிகிருபயா ப்ராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம். ஜீவனம் ஜகதாம் ஜீயாத் கிமவ்யபகத ஸ்பிருஹம் ஸ்வதந்த்ரம் சர்வதந்த்ரேஷு வேங்கடேஷாஹ்வயம் மஹா பிரணாமம் லக்ஷ்மணமுனி பிரதிகிண்ணாது பாமகம் பிரசாதயதி யஸ்ஸூக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம். அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. பாதிவிகளுடைய மகிமைங்கிறதான இந்த தலைப்பில் பிரபாவபத்ததினுடைய 10வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை அனுபவிக்க இருக்கோம். வந்தே தன்மது கைடபாரிபதயோர் மித்ரம் பதத்ரத்வயம் யத்தத் பக்தி பரானதேன சிரசா யத்ர க்வசித் பிப்ரதி ஜிதிபிரம்மவிநாடிகாவதிபதவ்யத்யாசசங்கபரத்ராசோத்கம்பாதசவிசஸ்துளதிருதிஸ்த்ரைவிஷ்டபானாம்கணஹான். ஹே மைதுகைடப எம்பெருமானுடைய திருவடிகளை அங்கே மதுகைடபருடைய மர்தனத்தை சேர்த்து அனுபவிக்கிறார் நம் சுவாமி தேசிகன். மதுகைடப அரிபதயோகோ, அந்த மதுகைடபர்களை நிரசித்தவனான எம்பெருமானுடைய, அதாவது ஹயக்ரீவனுடைய திருவடிகளின் மித்ரம், அந்த மிக நன்மையை கொடுப்பதான தத்பதத்வயம், அந்த பாதுகையினுடைய இரட்டையை இணையை ஜோடியை வந்தே அடியேன் சேவிக்கிறேன். எத்தது எந்த அந்த ஜோடியானது, எத்திர கோச்சித்து யாரோ ஒருத்தன் பக்தி பரானதேன, பக்தியினாலே ரொம்ப ஆட்பட்டு அதனுடைய பராகாஷ்டை நிலைமையினாலே வணங்கினானோ அப்படிப்பட்டவனுடைய சிரசா சிரசினாலே பிப்ரதி சதி அது தரிக்கப்படும்போது த்ரைவிஷ்டாபானாம் த்ரைவிஷ்டபானாம் கணஹா இந்த தேவர்களினுடைய சங்கமானது கூட்டமானது த்விதத்ர பிரம்ம வினாடிகாவதி சதுர்முக பிரம்மாவினுடைய அந்த கால கணக்குப்படி இரண்டு அல்லது மூன்று வினாடி காலம் மட்டுமே இருக்கக்கூடியதான பதவியசா அந்த உத்தியோகமாகிற அந்த நாற்காலியானது பறிபோய் விடுமோ அப்படிங்கிறதான சங்காபர அந்த மிக பெரிய ஒரு சந்தேகத்தினாலே ஏற்பட்டதான த்ரசோத்கம் பதசத அந்த பயம் ஏற்படுறது, அது நடுக்கம் ஏற்படுறது, இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்படிப்பட்ட இந்த நிலையினாலே விஷம் ஸ்தூல திருதி இந்த தைரியத்தை இழந்து நிற்கிறாளாம். அதாவது நம் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் ஹே ரங்கநாதனுடைய பாதத்தை காப்பாற்றுகின்ற கடமையை ஒழுங்காக எந்த தங்கு தடையும் இல்லாமல் செய்கின்ற அந்த பாதுகையினை அடியேன் சேவிக்கிறேன் அப்படின்றார். மதுகைடபர் அப்படிங்கிற அந்த அசுராளும் ஹே பாதுகையே உன்னைப் போல் இரட்டையர்களே, அவர்களை வதம் பண்ணவனான எம்பெருமானுடைய பாதுகாத்வயமான நீங்கள் இருக்கிறீர்களே, அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்தே நமஸ்காரம்னு சொல்றார் இந்த இடத்திலே சுவாமி தேசிகன். இப்ப ரெண்டு பேர் இணை பிரியாத நண்பர்களாக இருக்கிறார்கள். ஒத்தனை இன்னூத்தன் பத்திரமா எப்படி காப்பாத்துவானோ அந்த மாதிரி பெருமாளுடைய திருவழிகளை இந்த பாதுகாத்வயம் இருக்க அது காப்பாத்தலாம். இதை ஒரு பகவத் பக்தர் தன்னுடைய தியானத்தில் அமர்ந்திருந்த போது உணர்ந்து அதை விடாம ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹான்னு ஜபம் பண்றான்னு வச்சுப்போம். தேவர்களெல்லாம் அவ அந்த எவனொத்தன் அப்படி ஸ்ரீரங்கநா திவ்யமணி பாதுகாப்யாம் நமஹான்னு ஜபம் பண்றானோ அவன் கிட்ட கூட நெருங்கிறதுக்கு கூச்சப்படுவானாம். அப்படியே பயத்தினால என்னாகுவோன்னு தவிப்பாளாம். ஏன் இப்படி தேவர்களுக்கு ஆறுதுன்னா இவன் இந்த ஸ்ரீரங்கநா திவ்யமணி பாதுகாப்யாம் நமஹான்னு ஜபம் பண்றானே, இது சித்தி அடைஞ்சதுன்னா அதிலே அவன் வெற்றி பெற்றானே, ஆனால் நம்மளுடைய தேவஸ்தானங்கள் நம்மளுடைய பதவியெல்லாம் பறிபோயிடுமே, நம்ம நாற்காலியை விட்டு காலி பண்ண வேண்டியிருக்குமேனு ஒரு பயமாவாளுக்கு. லோகத்தில் ஒரு வசனம் சொல்லுவா, சம்சார விமுகாத் பீதாக தேவாக பரிபந்தினஹா அப்படின்னு. அதாவது இந்த தேவேந்திரன்னு தேவர்களுக்கெல்லாம் தலைவன் சொல்லப்படுற இந்திரன் என்ன, சிவபெருமான் அழைக்கப்படுற ருத்ரன் என்ன, இப்படி பிரதி ஒரு தேவரும் இந்த பாதுகைகளுக்கு உபாசகர்களே. எங்கே தங்கள் தங்கள் போட்டிக்கு பதவிக்கு போட்டியாக யாராவது வந்துடுவாளோ அப்படின்னு பயப்படுவாளாம். இதுல இந்த பிரம்மா கூட விதிவிலக்கு இல்லை. இதுல வேடிக்கை என்னன்னா, இந்திர பட்டம் இருக்கே, இந்த ஸ்தானம் இருக்கே, இந்த பதவி இருக்கே, இதெல்லாம் பிரம்மாவனுடைய ஆயுட்கால கணக்கில் கணிச்சோம்னா வெறும் 2-3 நிமிஷம் மட்டுமே. இந்த 2-3 நிமிஷத்துக்கு பிரம்மாவனுடைய ஆயுட்காலத்தில் தன்னுடையதான நாற்காலிய காப்பாத்திக்கணும்னு அவ இவ்வளவு அஞ்சு நடுங்கிறாளே. இப்போ நம்ம கணக்கில் அந்த தேவர்களுடைய பட்டத்தின் காலம் பல 1000 ஆண்டுகளாச்சு, அது யுகங்களாவே இருக்கட்டும். அப்போ பிரம்மாவனுடைய கால அளவில் 2 அல்லது 3 நிமிஷம் தானே, அதுக்கே இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றாளே அப்படின்னு சொன்னான். இப்போ இதிலிருந்து நமக்கு தெள்ள தெளிவாக கிடைப்பது எதுன்னா, பாதுகையை வணங்குபவன் அவ்வளவு சுலபமாக இந்திரன் முதலிய தேவர் பதவிகளை கட்டாயம் பெற்று விடுவான் என்று தெரிகிறது. இல்லைன்னா ஸ்ரீ ரங்கநாத் திவ்யமணி பாதுகாப்பியாம் நமகான்னு ஒருத்தன் வந்து ஜபம் பண்றான்னா, அவனை பார்த்து எதற்காக இந்த இந்திரனோ ருத்ரனோ பயப்படணும்? ஏன் சுயம் பிரம்மாவே பயப்படுறான், எதுக்காக பயப்படணும் அப்படின்னா, எங்கே இவ தன் ஸ்தானத்துக்கு போட்டியாக வந்துடுவாளோ அப்படிங்கறதான அந்த பயம்தானே. அதனால பாதுகையை வணங்கியவன் உயர்ந்த பதவிகளை பெறுவான் என்பது மிக நிச்சயமான ஒரு பலனாக இந்த ஸ்லோகத்திலே பகவானுடைய பாதுகைகளை வணங்குவது அவ்வளவு சிரேஷ்டம்னு இங்கே ரொம்ப அதி அற்புதமாக நம் சுவாமி தேசிகனாலே காட்டப்படுகிறது. அது மட்டுமில்ல, பிரம்மருத்ராதி தேவர்களும் கூட சபலத்துக்கு ஆட்பட்டிருக்கிறார்களே ஒழிய ஆசை இல்லாதவாங்கிறது லோகத்தில் யாருமே இல்லைங்கிறதையும் இங்கே இன்டைரக்டா காட்டுறார். இப்போ இந்த லோக மாதாவான ஹே பாதுகையே, தேவதைகள் பெருமாளை சேவிக்க வராளா? அப்படிப்பட்ட அந்த தேவதைகள் பெருமாளை சேவிக்கும் போது அந்த தேவதைகளுக்கு இந்த பாதுகையில தானே தலைப்படுறது, பாதுகை மேல தானே இவாளுடைய தலைப்படுறது. அதனால மதுங்கிற அரசன் என்ன, கைடபங்கிற இந்த மது கைடபான்னு 2 அரசர்கள், அது சத்ருவ அரிங்கிறது சத்ருவ சொல்றது. அந்த சத்ருவா இருக்கிற அவர்களை இந்த 2 பாதுகைகளும் ஒன்னுக்கு ஒன்னு எப்பொழுதும் தோழனாயிருந்து காப்பாற்றுது. யார காப்பாத்துறா அப்படின்னா, எம்பெருமான் திருவடிய இந்த பாதுகை இரட்டையானது காப்பாத்துகிறது. எவனாவது ஒருத்தன் ரொம்ப பயபக்தியோட பாதுகைய தன்னுடைய சிறமேலே வைத்துக் கொண்டானே என்றால், தலையில் சாதித்துக் கொண்டானேயானால், எல்லா தேவதைகளும் பிரம்மா உட்பட எங்க நம்ம பட்டத்துக்கு என்ன கெடுதல் வருமோன்னு சந்தேகப்பட்டு அப்படியே வருத்தத்தில் ஆழ்ந்து போகிறார்களாம். இந்த பாதுகைக்கு எல்லா பதவிகளையும் பட்டங்களையும் கொடுக்கிற சக்தி இருக்குன்னு அவ நினைச்சுட்டு இருக்கான். அப்பேற்பட்ட அந்த பாதுகைய அடியேன் சேவிக்கிறேன் இந்த இடத்துல சொல்றார். இதனுடைய உள்ளீடான அர்த்தமானது என்ன? ஆச்சாரியாளுடைய திவ்ய கட்டாட்சம் நமக்கு இருந்தால் சகல பலமும், அது ஐகிகமா இருக்கட்டும் ஆமுஷ்மிகமா இருக்கட்டும், நமக்கு தங்கு தடையில்லாமல் எல்லா பலன்களும் நிச்சயம் கிடைக்கும்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இங்கே அந்த ரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹான்னு ஜபம் பண்றவனை பார்த்து இந்த பிரம்மருத்ரா இந்திராதி தேவதைகள் இவ்வளவு ஏன் கவலைப்படுறான்னா, தங்களுடைய பதவி இவனாலே எப்போ பறிபோயிடுமோங்கிற அச்சந்தானே. அப்போ அந்த பிரம்மருத்ராதி தேவர்களுக்கு கூட தங்கள் பதவியிலே ஒரு ஹானி வரும், இவன் எங்கே நம் ஸ்தானத்துக்கு வந்துடுவானோன்னு பயப்படுற அளவுக்கு இந்த பாதிகனுடைய மகிமை இருக்குங்கிறத இந்த இடத்துல சொல்லாமல் சொல்லுகிறார் நம் சுவாமி தேசிகன். அடுத்த ஸ்லோகத்துல பத்மாகாந்த பதாந்தரங்க விபவோத்ரிக்தம் பதத்ரம் பஜே யத் பக்த்யா நமதாம் த்ரிவிஷ்டபசதாம் சூடாபதேஷ்வர்பிதம் நித்யாபீத நகேந்து தீதிதி சுதா சந்தோகமுச்சைர்வமதி பத்மமாகாந்த. அப்போ பத்மாகாந்தங்கிறதுனாலே எது சொல்றார்? சுயப்பதியினுடைய பத அந்த திருவடிகளுக்கு அந்தரங்க ரொம்ப இஷ்டமாயிருக்கிறதான விபவ அந்த சம்பத்தினாலே உத்ருக்தம் மிக உயர்ந்ததான பதத்ரம் அந்த பாதுகையை பஜே அடியேன் சேவிக்கிறேன். எது எந்த ஒரு பாதுகையானது? பக்தியா பக்தியினாலே நமதாம் வணங்குகின்ற திரிவிஷ்டப சதாம் அந்த 33 கோடி தேவதைகளுடைய சூடாபதேஷு அந்த திருவடிகளிலே தலைகளிலே அந்த திருவடி நிலையானது அந்த தேவதைகளுடைய தலைகளிலே அர்ப்பிதாம் சாதிக்கப்பட்டதாக கொண்டு அந்திகா வெறுகு அருகிலே லசத்து அந்த ஒளிவிடும் ஒளிவிட்டு பிரகாசிக்கும்படியான சேஷாபட அந்த பரியட்டத்தினுடைய சத்னா நித்திய எப்பொழுதும் ஆபீத அத குடிக்கப்பட்டிருக்கின்றதான நக நகங்களாகிற இந்து சந்திரனுடைய தீதித்தி இந்த காந்தியாகிறது சுதா அந்த அமிர்தத்தினுடைய சந்தோகம் அந்த கூட்டத்தை உச்சைகி ரொம்ப ஜாஸ்தியா வமதி அது அப்படியே கக்குகிறதோ என்பது நூனம் அது நிச்சயம். இதிலிருந்து என்ன தெரியிறது? லக்ஷ்மிகாந்தனுடைய திருவடியை ஒரு க்ஷண காலமும் விட்டு பிரியாமல் இருக்கும் பெருமையுடைய அந்த பாதுகையை அடியேன் உபாசிக்கிறேன். எந்த பாதுகையானது? பக்தியோடு சேவிக்கின்றவர்களான தேவர்களின் சிரசுகளிலே சாதிக்கப்பட்ட பொழுது மிக சமீபத்தில் இருக்கிற பரிவட்ட வஸ்திரம் என்ற வியாஜத்தினாலே தான் நித்தியம் பானம் செய்த அந்த எம்பெருமான் திருவடியிலே தோன்றுகின்ற நகமாகிற சந்திரனின் கரணங்களாகிற அமிர்த குவியலை அதிகமாக கக்குகிறதோ. இது இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி தேசிகன் நமக்கு சொல்ல வரது என்ன அப்படின்னா, பாதுகையினுடைய பிரபாவத்தை பலபடிகளிலே சொல்லி அனுபவிப்பார் நம் சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகத்திலேயும் பதத்திரம் பஜேங்கிறதுனாலே இந்த பாதுகையை சேவிக்கிறேன்னு சொல்லி ஒரு உண்மையான நிகழ்ச்சியை, ஒரு காட்சியை நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறார். காந்தஸ்தே புருஷோத்தமஹா அப்படிங்கிறது ஆளவந்தாருடைய திருவாக்கு. அப்படி மகாலட்சுமிக்கு காந்தன் அவன், அதனாலே பத்மா காந்த. பத்மா என்கிற மகாலட்சுமியுடைய நாதன் ஸ்ரீரங்கநாதன், அவனுடைய திருவடிகள், அவற்றுடன் அந்தரங்கமான ஸ்நேகம் உறவை கொண்டவை இந்த எம்பெருமான் சாத்திக் கொண்டிருக்கும் பாதுகைகள். இப்போ பெருமாளுடைய திருவடிக்கும் அதிலே சாற்றப்பட்டிருக்கும் பாதுகைக்கும் எப்பொழுதும் ஒரு அத்தியந்தமான பிரீத்தியுடன் கூடியதான ஒரு ஸ்நேகம் எப்போதும் இருக்க செய்யுமா? என்ன நடக்கிறது? இப்போ நாம தினம் போய் பெருமாளை சேவிக்கிறோம், நாம மட்டும்தானா? இல்ல, தேவர்கள் பலரும் தினந்தோறும் சேவிக்க வருகிறார்கள். அர்ச்சகர் அந்த சேஷவஸ்திரத்தை சேஷாபட்டம்னு சொல்றாளே, அத தலையில பரிவட்டத்தை கட்டி அதுக்கு மேல அந்த ஷட்டாரியை ஏழை பண்றாளா? இது பட்டு வஸ்திரமா? அந்த பட்டு வஸ்திரத்தை தலங்கள் மேல சுத்தி அதுக்கு மேல்தானே பாதுகை சாதிக்கிறா? அப்போ அது ஒரு நியதமான மரியாதை, அது கௌரவம் கொடுக்கிறதாக இருக்கிறது. அப்போ வெளியிலேந்து பார்க்கிறவனுக்கு அது எப்படி தெரியுதுன்னு சுவாமி கொஞ்சம் கற்பனையிலே பார்க்கிறார். பார்த்துட்டு அதி அழகா ரொம்ப சமர்த்தமா சொல்றார். அத இப்போ இந்த சட்டாரியின் மேல் பகுதியில் என்ன இருக்கு? எம்பெருமானுடைய இரண்டு திருவடிகள் இல்லையா, பாதங்கள். அதுல அஞ்சு அஞ்சும் பத்து விரல் இருக்கா காலில். அந்த பத்து விரல் நுனியிலேயும் எம்பெருமானுடைய அந்த விரல்களுக்கு இடையிலான நகங்கள் இருக்கா? அது ஒரு பிறைச்சந்திரன் வடிவமான வடிவை கொண்டிருக்கா, வெள்ள விளையர்னு இருக்கா? அப்போ அத்தனை சந்திரன் எம்பெருமான் திருவடிகளிலே பிரகாசிக்கிறதாம். அதை நாம பார்த்து பிரமிப்படையணும். அந்த நகத்தினுடைய தேஜஸ் இருக்கே, அந்த வெண்மையான ஒளி இருக்கே, அது அப்படியே கக்கறதாம். இது பளபளன்னு ஒரு அமிர்தமயமான ஒரு வெண்மையான ஒளி இந்த நகங் எம்பெருமான் திருவடியிலே இருக்கின்ற நகங்களாலே கக்கப்பட்டு அதுதான் பரிவட்ட வஸ்திரம் என்ற வெண்பட்டோ என்று நாம் வெளியிலிருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துகிறதாம். அது சேஷாபட்டம்ங்கிறதான பரிவட்டம் இல்லையே. அப்புறம் எம்பெருமானுடைய வெண்மையான நகத்தினுடைய ஒளி அந்த தேஜஸ் அப்படி சுத்தி பரவி ஒரு வெள்ளவியாகிற அமிர்தம்னு தோன்றது. இவ்வொரு ஒரு நகத்தினுடைய வளைவும் ஒரு அஷ்டமி சந்திரனின் வடிவை ஒத்ததாக இருக்குமா? சேஷாபடம்னு இங்க சுவாமி தேசிகன் சாதிக்கிறது, அது ஒரு வியாஜம், அத ஒரு சாக்குக்காக சொன்னது. நமக்கு அப்படி நினைக்க தோன்றமா? இதுல என்ன வியாஜத்தை இங்க ஹரிக்கிறார்னா, பாதுகையினுடைய நகத்திலிருந்து கிளம்புவதான ஒளி அமுதம் சுற்றி பரவி இருக்கு. அது இந்த சடாரியவத்தன் சாதிக்கு சாதிக்கும் போது அவன் தலையில நல்ல வெண்மையான பட்டு வஸ்திரத்தை சுத்தி அது மேல சாதிக்கிற மாதிரி இருக்கு. பரிவட்டங்கட்டி, வெண்மையான பட்டுல பரிவட்டங்கட்டி, அப்போ அதுக்கப்புறம் அவனுக்கு சடாய் சாய்ச்சாய் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த பரிவட்டம் கட்டாமலேயே சாதிக்கும் போது இருக்குன்னார். இதுல சேஷாபடம்ங்கிறது ஒரு வஸ்திரம், அது நம்மளுடைய சேஷத்துவத்துக்கு கொடுக்கிறதான சர்டிபிகேட். இப்போ எம்பெருமான் சன்னதி முன்பே சென்று தலை வணங்கி நாம் இந்த பாதுகையை பவ்யமாக சாதித்துக் கொள்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? அடியேன் எம்பெருமானுடைய சேஷபூதன், அனன்யார்க சேஷபூதன், எம்பெருமானுக்கே தாசன் அப்படின்னு நாம சொல்றது மாதிரி இருக்கு. அப்போ நம்ம தலைமையில ஏழுறதான அந்த பாதுகை இருக்கே, அது அப்பா நீ எம்பெருமானுக்கு அடியவன் தான், அதுல எந்த வித சந்தேகமும் இல்லைன்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறது மாதிரி இருக்கான். இப்ப பெருமாள் சன்னதிகள்ல கொஞ்சம் மதிப்புள்ளவா போனா பரிவட்டங்கட்டி மரியாதை பண்றதுங்கிறது இன்னியறைக்கும் இருக்கு. இத மற்ற கோவில்கள்ல பரிவட்டம்னு சொல்லுவா, அத மேல திருமலையில சேஷவஸ்திரம்னு சொல்றா. இது அந்தந்த திவ்ய தேசங்கள்ல அப்ப இப்படி இருக்கிறதான ஒரு யூசேஜ், அத ஒன்னும் ஒரு பெருசா இது பண்ண வேண்டாம். இப்படி இந்த சேஷப்பட்டம் இருக்கு, அந்த வஸ்திரம் இருக்கு, அது தலையில கட்டாமல் இருக்கும் போதே பாதுகையிலிருந்து வர்றதுனால அந்த ஒளி இருக்க வெண் ஒளி, அதனால அது எங்க இந்த எம்பெருமானுடைய நக இதிலிருந்து அந்த அஷ்டமி சந்திரன் போல இருக்கா ஒரு ஒரு நகத்திலேயும், அதுல அப்படி ஒரு பிரகாசம் வீசுறது, அது சந்திர ஒளி மாதிரி குளிர்ச்சியாவும் இருக்கு, அதே சமயத்துல நல்ல பிரகாசத்தையும் கொடுக்கறது, அது ஒரு வெண்பட்ட தள்ள சுத்தி அது மேல இந்த பாதிகளை சாய்ச்ச மாதிரி இருக்குன்னு ஒரு அத்தி அற்புதமாய ஒரு கற்பனை நயம் கலந்ததான ஒரு இதை இங்க சொல்றார். தத் விஷ்ணோ பரமம் பதயுகளம் த்ரையந்த பரியந்தகம் சிந்தாதீதி விபூதிகம் விதரது ஸ்ரேயாம்சி பூயாம்சி நஹா யத் விக்ராந்தி தசா சமுக்தி தபஸ் ப்ரத்யந்தி பாதஸ்வினி சக்கேனேவ சதாதனஸ்ய தனுதே மௌளௌ ஸ்திதிம் சூலினஹான். அடுத்தது 12வது ஸ்லோகம். இந்த 12வது ஸ்லோகத்தில் த்ரையந்த பரியந்த வேதாந்தங்களினுடைய ஒரு திருடமான அர்த்தமாய் சிந்தாதீத விபூதிகம், அது மனசாலே நினைச்சு கூட பார்க்க முடியாத ஐஸ்வர்யத்தை கொண்டதாய், உத்தமமான பரமம் தது விஷ்ணோகோ பதத்ரயுகளம், அந்த எம்பெருமானுடைய பாதுகைகள் ஜோடியானது நமஹா நமக்கு, பூயாம்சி ஸ்ரேயாம்சி, நல்ல பல நல்லவைகளை நன்மைகளை விதரது, அது பிரசாதிக்கட்டும் கொடுக்கட்டும். எது எந்த பாதுக ஜோடியானது, விக்ராந்தி தச திருவிக்கிரமனாக எம்பெருமான் அந்த வளந்தானே ஒரு க்ஷணகாலத்தில், அந்த சமயத்திலே சமுத்திதபதா, அந்த மேலே போன திருவடியிலிருந்து பிரத்யந்தி பெருகினதான பாதகீனி, அந்த கங்கை என்ற நதியினுடைய சக்கியேனேவ, அந்த ஸ்நேகத்திலைப் போலே சதா சதா சர்வ காலமும் எப்பொழுதும் நதசிய சேவிச்சவனான சூலினஹா, அந்த கையிலே சூலாதுவத்தை வைத்துக் கொண்டிருக்கிற சிவபெருமானுடைய மௌளவ் சிரசிலே ஸ்திதிம், அந்த இடத்தை வாசத்தை தனுதே, அது பண்றதோன்னர். அதாவது தேவர்களிலே மிகவும் சிரேஷ்டன்னு சொல்லப்படுற அந்த சிவபெருமான் எப்பொழுதும் தன் சிரசிலே தரித்து கொண்டும் இருக்கும்படியான பிரபாவத்தை கொண்டது இந்த பாதுகைகள். அது எதன் மூலம் இந்த இடத்துல ரொம்ப ஸ்பஷ்டமாக காண்பிக்கிறான்னா, தத்விஷ்ணோ பரமம் பதத்ரயுகளம், விஷ்ணுருடைய மிக உயர்ந்ததான பாதுகாயுகளம், பாதுகை இணைன்னு அங்கே அந்த ஸ்லோகத்தை தொடங்குறார். இந்த தேவ பிரயாகைன்னு ஒரு திவ்ய க்ஷேத்திரம், பெரியாழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்ய தேசம், அதுக்கு தமிழ்ல கண்டம் என்னும் கடிநகர்னு சொல்றார். அது பத்ரிக்கு போறதுக்கு முன்னால இடையிலே நாம் இன்றைய அளவும் காணப்பெறுகிறோம். அந்த கண்டம் என்னும் கடிநகரிலே பெரியாழ்வார் இந்த கங்கையினுடைய இதை சாய்க்கிறார். சதுர்முகன் கையில் சதுர்புஜன் தாளில் சங்கரன் சடையில் தங்கிய கங்கைன்னு, கங்காங்கிறதுக்கு கிரக வாக்கியம் என்ன, காம்புவம் கதா இதி கங்கா, தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்ததாலே அதற்கு கங்கா கங்கை என்ற பெயர் வந்தது. சர்வே வேதாயத்பதமாமனந்தீனு வேதம் சொல்லித்து, எப்போதும் வேதங்கள் பெருமாளுடைய திருவடியையே போற்றி தொழுகின்றன, இது ஸ்ருதி பதம். இந்த ஸ்லோகம் பதத்ரயுகளம்னு ரெண்டு பாதுகைகள்னு விவரிக்கிறது. இந்த பாதுகை ரெட்டைய மனசுனாலே கொஞ்சம் நினைச்சு பாருங்கோ, அது நாம மனசுல நினைச்சு பார்க்க கூட முடியாதபடியான அவ்வளவு ஒசந்ததான ஐஸ்வர்யத்தை கொண்டதான். அது எப்பேற்பட்ட பாதுகை இணை பாதுகை ரெட்டேன்னா, அது நம்ம மனசினாலே எண்ணி பார்க்க முடியாத கூட அப்படிப்பட்டதான அந்த ஐஸ்வர்யத்தை பெற்றது மட்டுமல்ல, அது அதை நினைப்பவர்களுக்கு மேலும் மேலும் எல்லா வகையான நன்மைகளையும் ஸ்ரேயசுகளையும் க்ஷேமங்களையும் அது கொடுக்குமே கொடுக்கட்டும்ன்ற நகாங்கிற பதத்தினாலே எங்களுக்குன்னு தன்னோடு இந்த பாதுகா சகசரத்தை சொல்லுகின்ற நம்மளையும் சேர்த்துண்டு, அல்லது சிஷ்யவர்க்கங்கள் எல்லாரையும் சேர்த்துண்டு நகானா எங்களுக்குன்னு தன்னோடு சிஷ்யவர்க்காதிகளையும் சேர்த்துகிண்டு நமக்காகவும் நம் சுவாமி தேசிகன் அந்த பாதுகளிடத்திலே பிரார்த்திப்பராக வைத்துக் கொள்ள வேணும்னு நம் பெரியவர்களுடைய ஒரு நிலை. எப்படிப்பட்டது பாதுகையினுடைய பெருமைன்னு கேட்டா, அத நன்னா இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். சிவன் இருக்காரே அவருக்கு சீலின்னு பேரு. அவர் எப்போதும் சதா சர்வ காலமும் தன் தலையிலே இந்த பாதுகைகளை ஏந்தி கொண்டே இருக்கிறாராம். அவருடைய தலையில இந்த பாதுகை எப்போதும் இடிச்சுண்டே இருக்கு. இதிலேந்து நமக்கு என்ன தோன்றது, பாதுகையும் அந்த கங்கையும் வெகு காலமாக அவ ஒத்தருக்கொத்தர் நண்பர்கள், தோழமை பூண்டவர்கள். எம்பெருமான் திருவிக்ரமாவதார சமயத்திலே தன்னுடைய இடது திருவடியிலே திருவடியாலே இந்த மேலேழு லோகங்களை அளந்தானே, அப்போ அது ஒசந்து ஒசந்து சத்தியலோகத்துக்கு போச்சு. பிரம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப அழையா விருந்தாளே பெருமாள் விட்டார், பெரியவர் அவருக்கு மரியாதை பண்ணலன்னா நம்மளுடைய ஸ்தானம் பிழைக்காது. அதனால நாம அவருடைய திருவடி தீர்த்த அதுல ஸ்ரீபா தீர்த்தம் சேர்த்து அந்த திருவடிக்கு பூஜை பண்ணுவோம்னு அந்த பிரம்மா உடனே தர்ம தேவதையை கூப்பிட்டு அந்த கமண்டலத்துல இருந்து ஜலமா பெருக செய்து திருமஞ்சனம் பண்ணானாம். அது கங்கையா உருவெடுத்தது. அந்த கங்கை அந்த பாதுகை ரெண்டும் இப்போது நெருங்கி தோழமை கொண்டாடுகின்றன. ரெண்டும் எப்போதும் தங்களுக்குள்ளேயே பேசிக்குமா. அதுக்கு என்ன அர்த்தம்னா, சிவன் தன் தலையை எப்போதுமே பெருமாளோட பாதுகையோடு சேர்த்தே வச்சுட்டு இருக்கானே, பாதுகை சகல சம்பத்தையும் கொடுக்க வல்லதல்லவா. அதனாலே இப்படி சிவனும் அனுபவிக்கிறான். அதை சொல்லும் சுவாமி வேத பஞ்சாதி அப்படியே எடுத்து சிவனுக்கு சொல்றார். தத் விஷ்ணோ பரம்பதகும் சதா பஸ்யந்தி சூரயஹாங்கிற அந்த நாம தினம் கற்பூர பெருமாளுக்கு கடைசியில எல்லா முடிஞ்சு சாத்து முறையில நாம தத் விஷ்ணோ பரம்பதகும் சதா பஸ்யந்தி சூரேகான் தானே சொல்றோம். அது விஷ்ணோ பரமம் பதம்னு முடியறதே அது அந்த திருவிக்கரனுடைய திருவடியை பற்றியதான வேதகோஷம் தானே. அப்போ இங்கே அந்த பதம்ங்கிறதுக்கு பதத்திர யுகளம்னு அதை மாத்திக்கோங்கோ, பாதுகரட்டேன்னு மாத்திக்கோங்கோ. இது வேதம் என்ன சொல்றது, சர்வே வேதா யத்வனம மனந்தீன்னு சொல்றதா. சிவன் தலையில இந்த பாதுகை தரிச்சுக்கிட்டு இருக்கானா, அதனாலே அந்த சிவபெருமான் மங்களங்கள் அனைத்தும் பெறுவது அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லையே. அதனாலதான் இதை சொல்லி அதே போலே எமக்கும் சகல ஸ்ரேயசுகளும் அந்த பாதுகைகள் வழங்க வேண்டும்னு அந்த பாதுகையுள்ளத்தில பிரார்த்திக்கிறார் நம் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில. இப்போ அந்த சீலியான சிவன் இருக்கார, அவருடைய தலைமையில இந்த பாதுகைகளை ஏந்தி கொண்டவராக எப்பொழுதும் சிவபெருமான் இருக்கிறதுனால அந்த சிவபெருமானுடைய தலையில இந்த பாதுகை எக்காலமும் பட்டுண்டே இருக்கு. அதனாலதான் அந்த எம்பெருமான் திருவடியிலிருந்து பெருகியதான கங்கை இருக்கே அது அந்த கங்கை இனங்கிறது என்ன, எம்பெருமான் திருவடியிலேந்தானே பெருகித்து, அந்த எம்பெருமான் திருவடியிலேந்து பெருகினதுன்னா அந்த பாதுகா சம்பந்தம் உள்ளது தானே அது. அதனாலே சிவன் எப்பொழுதும் சதாசர்வகாலமும் இந்த பாதுகளுடைய சம்பந்தம் உடையவனாகவே இருக்கிறான்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார். நமக்கும் இதுக்கு மேற்கொண்டு இருக்கிறத அடுத்த உபன்யாசத்தில் சொல்லி அடியேனும் தலை கட்டுகிறேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.